திண்டாடுதே ரெண்டு கிளியே, திண்டாடுதே ரெண்டு கிளியே, கண்ணீர் உண்ணா சேர்ந்து ஆறா போகுதே. என்ன தல விதியோ, என்ன விடுகதையோ, இது என்ன தல விதியோ, என்ன விடுகதையோ. திண்டாடுதே ரெண்டு கிளியே, மந்தையாடு மாறி போனா சந்தையில தேடுவேன், சொந்தம் இங்கு மாறி போச்சு என்ன சொல்லி பாடுவேன். சிக்கல் உள்ள நூலிலே முடிவது தெரியலே, சிக்கல் உள்ள நூலிலே முடிவது தெரியலே. பொத்தையடி பாதையில சோடி ரெண்டு கட்டளைக்கு கட்டுப்பட்டா காதலிங்கு வாழாதே. கண்ணில்லாம கண்ணா மூச்சி ஆட்டம் இங்கே ஆகாதே. திண்டாடுதே ரெண்டு கிளியே, திண்டாடுதே ரெண்டு கிளியே, கண்ணீர் உண்ணா சேர்ந்து ஆறா போகுதே. என்ன தல விதியோ, என்ன விடுகதையோ, இது என்ன தல விதியோ, என்ன விடுகதையோ. மாமனுக்கு நாடகத்தில் ரெண்டும் கெட்ட வேஷமா, விடுகதை யாருக்கு சொல்லி விடு சாமிக்கு, விடுகதை யாருக்கு சொல்லி விடு சாமிக்கு. தீராத இந்த வழக்கு அம்பலத்தில் ஏறாது, சொல்லாத காயம் அம்மா சொல்லி கண்ணா மூச்சி ஆட்டம் இங்கே ஆகாது. திண்டாடுதே ரெண்டு கிளியே, திண்டாடுதே ரெண்டு கிளியே, கண்ணீர் உண்ணா சேர்ந்து ஆறா போகுதே. என்ன தல விதியோ, என்ன விடுகதையோ, இது என்ன தல விதியோ, என்ன விடுகதையோ.